காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. புது வாழ்வு சதிராடுது.